यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। विश्वासविष्णुपदभक्तिविरक्तिशून्यम् विभ्रष्टकृत्यमपि माम् विषयेषु सक्तम् विद्वत्सभानुगतियोग्यमिहादधानौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये। இன்றைய தினம் நான்காவது தசகம் ஆரம்பிக்கப் போகின்றோம். இதுவரையில் 30 ஸ்லோகத்திற்கு சுவாமி தேசிகனுடைய சிசுக்தியில் தயாசதகத்தில் 30 ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோம். அதுலேயும் 30வது ஸ்லோகத்தில் அற்புதமான கருத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்தார். தனக்கு வேண்டியதெல்லாம் திருவேங்கடமுடையானுடைய திருவடியில் கைங்கரியம் பண்ணுவதுதான், வேற எதுவும் தேவையில்லை. அந்த பிரகாரத்துக்கு திருவேங்கடமுடையானுடைய திருவடியில் கைங்கரியம் பண்ணுவதைத்தான் தயாதேவியினிடத்தில் பிரார்த்தனம் பண்ற. அகமஸ்த பராத சக்கரவர்த்தி கருணேஸ்வஞ்ச குணேஷு சார்வபௌமி விதுஷி விதிருஷீம் ஸ்வயம்மாம் விஷசைலேஸ்வர பாதசாஸ்வரூபம் என்பது சொல்ற. இந்த தயாசதகத்திலேயே இது ஒரு முக்கியமான ஸ்லோகம்னு சொல்ல வேண்டும். இது 30வது ஸ்லோகம், 60வது ஸ்லோகம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இது சாதாரணமா திருப்பாவையில் சொல்லச்சு எல்லை இளங்கிலேயே பாசுரத்துல நானே தான் நாயிடுக அப்படின்னு சொல்றாள். அந்த மாதிரியாக இந்த இடத்துலையும் பார்த்தோம்னாக்க இந்த சுவாமி தேசிகன் தன்னுடைய பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனைக்கு ஏற்றவாறுதான் இதற்கு வர பின்னாடி வரப்போகிற 70 ஸ்லோகமும் அமைய போகின்றது. ஆகையால இது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்துருக்கு. திருவேங்கடமுடையானிடத்துல கைங்கரியம் பண்றத பிரார்த்தனை பண்றதுன்னு சொல்றது. இந்த தயா இதுவரைக்கும் நாம் முதல் 10 ஸ்லோகத்துல சபையில ஒவ்வொருவரையும் எழுந்தருள பண்ணுவதையும், அதுக்கப்புறமா தயாதேவி நமக்கு செய்யும் உபகாரத்தையும், அதுக்கப்புறமா 21 30 வரைக்கும் தயாதேவி பெருமாளுக்கு செய்யக்கூடிய உபகாரத்தையும் பார்த்தோம். அதுலயும் 30வது ஸ்லோகத்துல இந்த அதாவது அதுக்கு முன் வரக்கூடிய 2வது தசகத்தையும் 3வது தசகத்தினுடைய அர்த்தத்தையும் சேர்த்து வச்சு அந்த உபசம்ஹாரம் முடிவு பண்ணுகிற. நமக்கு மாத்திரம் உபகாரம் பண்ணல, பெருமாளுக்கும் உபகாரம் பண்ற. இப்படி ரெண்டு விதமான உபகாரத்தையும் தயாதேவியினுடைய உபகாரத்தை அற்புதமாக அருளி செய்திருக்கிறார். இப்படி சுவாமி தேசிகன் தயாதேவியினிடத்தில் திருவேங்கடமுடையானுடைய திருவடியை அனுகிரகித்து அதற்கு கைங்கரியம் பண்ணும்படியாக செய்ய வேண்டும்னு கேட்ட உடனே தயாதேவிக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்தோட மாத்திரமில்ல, நீர் என்ன கேட்கிறீரோ அந்த கேக்கத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், ஆகையில நான் கொடுக்குறேன், அதுல ஒன்றும் விசாரப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். மாத்திரம் நேர் யோசனை பண்ணணும். தயாதேவிய பார்த்து தயாதேவி சுவாமி தேசிகனை பார்த்து சொல்றாராம், நீர் இன்னைக்கு இந்த பூமியில அவதாரம் பண்ணிருக்க, இந்த அவதாரம் பண்ணிருக்கிறது எதுக்காக அவதாரம் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? அதை மாத்திரம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு அப்புறமா எனக்கு கைங்கரியம் பண்றத பத்தி விசாரம் பண்ணலாம், யோசனை பண்ணலாம் சொல்ற. வேதே சஞ்சாதக்கேதே முனிஜன வச்சனே பிராப்த நித்யாவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதி சதனு குணே நிஷ்பிரமாணே புராணே மாயாவாதே சமோதே கலிகலுஷவசா சூன்யவாதே விவாதே தர்மத்ராணாய யோபூத் சஜயது பகவான் விஷ்ணு கண்டா அவதாரி தேசிகன் அவதாரம் பண்ணதே இருக்கார். பெருமாள் அப்பப்ப அவதாரம் பண்ற, அவர் பெருமாள் அவதாரம் பண்றது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் என்பதாக சாது பரித்ராணத்துக்கும் தர்ம சம்ஸ்தாபனத்திற்கும் இது ரெண்டுத்துக்கும் முக்கியமாக இருக்கக்கூடிய பாபம் பண்ண துஷ்கிருதம் அதாவது கொடுமை புரிந்தவர்கள் தீமை பிடிப்பவர்களை அழிப்பதற்காகவும் பெருமாள் அப்பொழுதுக்கு அப்பொழுது அவதாரம் பண்ணுகிறார் என்பதாக சுவாமி பெருமாளை கீதையில் சாஸ்திரம் இல்ல. ஆனா சாமி ஜெயிச்சுக்குன்னு அவதாரம் பண்ணது ஒன்னும் ரெண்டு இல்ல, ஏகப்பட்ட காரியத்தை வச்சுட்டு சாமியா அவதரிப்பிச்சிருக்காரு. வேதே சஞ்சாத கேதே, வேதம் இருந்துருக்கு அதுக்கு ரொம்ப துக்கம் வந்துருத்தான், கஷ்டம் வந்துருத்தான் வேதத்துக்கு. ஏன்னா விபேத்ய அல்பஸ்ருதாத்துன்னு கொஞ்சம், அதாவது ஒண்ணுமே தெரியாது இருந்துட்டாள்னா அவெல்லாம் வேதத்துக்கிட்டேயே வரவே மாட்டான். நன்னா படிச்சவாளா கணக்கு இருந்துட்டாள்னாக்கா அவ வேதத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை எல்லாருக்கும் போதிப்பா. ரெண்டும் இல்லாத ரெண்டும் கட்டானா ஒரு கொஞ்சம் கொண்டு துளி கொண்டு ஒரு மூலையில கொஞ்சம் பார்த்துட்டு இப்படிதான் வேதத்திலேயே சொல்லிருக்குது, இப்படிதான் வேதத்திலேயே சொல்லிருக்குன்னு சொல்லச்சு, அந்த வேதம் தன்னுடைய அர்த்தம் இப்படி இருக்கச்சே அபார்த்தத்தை வேறு விதமான பொருளை எல்லார் இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காளேன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காளாம் வேற மாதா. அப்படி கஷ்டப்பட்டு இருக்கச்சு அந்த வேத மாதாவினுடைய கஷ்டத்தை போக்கடிப்பதற்காக சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணிடும். வேதே சஞ்சாத கேதே முனிஜன வச்சனே பிராப்த நித்யாவமானே. முனிஜன வச்சனம் மகர்ஷிகள், விஷ்ணு பராசரர் முதலிய மகர்ஷிகள் அவர்களுடைய ஸ்ரீரூக்திகள், அவர்களுடைய வாக்குகள்லாம் பெருசா சொல்லிட்டார் ரிஷியை பத்தி அப்படின்னு. இந்த மாதிரி ரிஷிகளுடைய வார்த்தையே கூட பிராப்த நித்யாவமானே, அவைகளுக்கு கூட ஒரு அவமானத்தை ஏற்படுத்துன்ற ஒரு ஸ்திதி, அந்த ஸ்தித்தில சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணார். சங்கீர்ணே சர்வ வர்ணே சதி, இந்த வர்ணாசிரம தர்மங்கள் என்பதாக உண்டு. அந்த வர்ணாசிரம தர்மங்கள்ல சொல்லச்சு வர்ணாசிரமங்கள் அந்தந்த ஆசிரமம் அந்தந்த வர்ணங்கள், அதாவது சாதர்வண்யம் மயாசிருஷ்டம்னு பிரமாளாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதாக இருந்திருக்கு. பிராமண கத்திய வைசிய சோத்திரம்னு சொல்லி சோத்திரம்னு சொல்லிட்டு அந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் விபரீதமா போயிடுச்சு. இது என்ன, யார யார் கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பிறக்காது போயிடுமான்னா, ஆகையில யார வேணா யார வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படியானா இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு புத்தியோட எல்லாம் வந்து அந்த வர்ணாசிரம தர்மங்கள் மொத்தம் விபரீதமா போயிட்டு இருக்குதான். அந்த மாதிரி ஒரு நிலையிலையும் பிரதி ததனு கூணே நிஷ்பிரமானே புராணே, அதுக்கு மேல கேட்டா இவெல்லாம் என்ன பண்றா அப்படின்னா புராண காலத்துலாம் நடந்துட்டு இருக்கு, மகர்ஷிகள் காலத்துல நடந்துட்டு இருக்கு, இப்படி எல்லாம் நடந்துருக்கு, இது நம்ம காலத்துல மாத்திரம் பண்ணா என்ன தப்பான்னா, இது புராணத்துக்கெல்லாம் ஒரு பிரமாணமாகவே ஏற்றுக்கிறது இல்லையா, இதெல்லாம் இப்படிப்பட்டதாக ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கு. மாயாவாதே சமோதே, மாயாவாதம் என்பதாக சொல்லக்கூடியது, அதாவது நாம பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்குமே இத பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பொய்யா, இப்ப பேசுறது பொய், நீங்க கேக்குறது பொய், இது நடக்கிறது பொய், எல்லாம் பொய்ன்னு சொல்லி சொல்ற. அப்ப எதிரா பொய்ன்னா பிரம்மம் ஒண்ணுதான், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமா இருந்துருக்கு. இப்ப இது மொத்தம் நம்ம பாக்குறது பேசுறதெல்லாம் என்னன்னா இது மாயினால பாக்குற மாதிரி பேசுற மாதிரி கேக்குற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்ப படிக்கிறதும் பொய், அது வேதாந்தத்தை கேட்கறதும் பொய், அந்த வேதாந்தத்துல சொல்லிருக்கிற தர்மங்களை அனுஷ்டிக்கிறதும் பொய், இப்படி எல்லாம் ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு போச்சான், நாம சொல்றதெல்லாம் எல்லாரும் கேக்குறா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் இவ சொல்றதுதான் சரியா இருந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. மாயாவாதே சமோதே, இந்த மாயாவாதத்துல மாத்திரம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அத்வைத்தம் இருந்துட்டு இருக்க அந்த அத்வைத்தத்தை முதல்ல கணக்கு படிச்சுட்டோம்னாக்கா அப்புறமா இன்னொரு இதுல ஒரு நெறியில போறதுக்கே மனசே வராது. ஏன்னா எல்லாம் அதுவே சரியா இருக்க மாதிரிதான் தோணும். ஆகையால அந்த விஷயத்துல வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். மாயா வாதே சமோதே கலி கலுஷவசாதே விவாதே, இத காட்டிலும் மோசமானதான் சூன்யவாதம். நம்ம பாக்குறது எல்லாம் ஜெகத் மட்டும் சூன்யம் தான், ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஒரு கணம் தான் இருந்துட்டு இருக்கு, ரெண்டாவது கணத்துல ஒண்ணுமே இல்லை. இப்ப பேசுறோம் பேசுறோம்னு முதல் கணத்துல பேசிடுறோம், ரெண்டாவது கணத்துல நீங்க கேட்கறது கிடையாதான். ஆகையில இப்படி எல்லாம் ஒண்ணு இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி வாதே விவாதே. இந்த மாதிரி ஒரு நிலையில வேத மாதாவனுடைய துக்கத்தை போக்கடிப்பதற்காகவும் முனிஜன வச்சனங்கள் மகர்ஷிகளுடைய வார்த்தை இருந்துருக்க, அந்த மகர்ஷிகளுடைய வார்த்தைய வந்து பிரமாணமாக ஆக்குவதற்காகவும் அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைப்பதற்காகவும் புராணங்கள்லாம் பிரமாணம் என்பதை நிலைநாட்டுவதற்காகவும் வர்ணாசிரம தர்மங்கள், அதாவது அந்தந்த ஜாதி வெற்றி அந்தந்த ஜாதி அததுக்கு அனுகுணமாக தான் நாம் எல்லாரும் நடந்து கொள்ளணும் என்பதை தெரிவிப்பதற்காகவும், மாயாவாதத்தை ஒழித்து கட்டுவதற்காகவும் சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணார். இவ்வளவு காரியத்தை வச்சுண்டு உம்மா அவதரிப்பிச்சிருக்கோம் நாம். நீர் என்னன்னு கேட்டாக்க, இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு வந்து எனக்கு திருவேங்கட முடியாத திருவடியில கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறாரு. இது ரொம்ப சரியா தோணல. உமக்கு சொல்லி இருக்கிற காரியெல்லாம் பண்ணிட்டு நேர் வந்தாக்க பரவாயில்ல, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு. ஸ்தாபகம், அதாவது அந்த வேதாந்தத்தை ஸ்தாபிப்பதற்காகவே சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணார். காஞ்சிபுரத்துல இங்க சேவிச்சம் சத்தியவாழ்த்தான் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருந்திருக்கு. அந்த மண்டபத்துல நடாதூர் அம்மாள் காலக்ஷேப கோஷ்டி, அந்த நடாதூர் அம்மா அதாவது மலையில பெருமாள் சன்னதிக்கு பின்பக்கத்துல இருந்திருக்கிற மண்டபம், அந்த காலக்ஷேப கோஷ்டியில வந்து சுவாமி தேசிகன் அவருடைய மாத்துள்ளரான அப்பிள்ளாருடன் அந்த காலக்ஷேப கோஷ்டிக்கு சின்ன வயசுல எழுந்துள்ளனர். எழுந்திரல் இருக்கிறது நடாதூர் அம்மாளுடைய அனுகிரகத்துக்கு, பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு பாத்திரமானார். அதை பார்த்து அப்ப நடாதூர் அம்மாள் அவரை பார்த்து அனுகிரகம் பண்ண, நீர் தான் இந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண போறே என்பதற்காக அந்த குழந்தைய அனுகிரகம் பண்ணார். அந்த குழந்தை தான் சுவாமி தேசிகன். ஐயால விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நமக்கு அதாவது ஸ்தாபனம் பண்ணுவதற்காக அவதரித்தரான சுவாமி தேசிகன் தன்னுடைய காரியத்தெல்லாம் விட்டுட்டு நான் திருவேங்கட முடியாத கைங்கரியம் பண்றேன் வரையறேன். இது இப்போ ஒன்றும் அவசியமா தோணலை, உமக்கு சொன்ன காரியத்தெல்லாம் நேர் பண்ணிட்டு வரும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். அதுக்கு பதில் சொல்றேன் சுவாமி தேசிகன். அசிசிலகரணேஸ்மின் அகதஸ்வாத விருத்தம் வபுஷி கமனயோக்யே வாத மாதாதயேயம் விஷகிரி கடகேஷு வெங்கயத்து பிரதீதை மதுமதனதயே ஸ்வாம் வாரிதார விஜேஷை. இந்த தசகம் முழுக்க மாலினி விரத்தம்னு ஒரு விரத்தம், அந்த விரத்தினாலே அமைந்துள்ளது. இந்த தசகத்துல சாதாரணமா பார்த்தோம்னா, யோசனை பண்ணி பார்த்தோம்னா, ஒரு பெரிய தப்பு பண்ணுவான். அதாவது சில சில தப்புக்கு தண்டனைன்றது இருக்கு பாருங்க, ரகசியமா தண்டனை அது அனுபவிச்சுட்டான்னாக்கா பரவாயில்ல போனா போயிடுன்னு சொல்லலாம். சில சில பெரிய தப்பு பண்ணிருந்தா அவனை நார்ச்சந்தியில நிறுத்தி அந்த சாட்டையால் அடிக்கிறது கழுவுல ஏற்றுறதுன்னு சொல்லக்கூடியதான ஒரு அளவுக்கு பெயர்பட்ட பெரிய தப்பு பண்ணிருக்கவளாக சில பேர் இருப்பா, அவளுக்கு எல்லாம் இந்த மாதிரி தண்டனைகள் தான் கொடுப்பான். இந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணினவனை கூட அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமா இருந்திருக்காளாம் தயாதேவி. அதுக்கு வேற ஒன்னும் பண்ணவான்ட்டான் அந்த தயாதேவி. ஆச்சரியமாக இருந்திருக்கிற திருவேங்கடமுடையான், அந்த திருவேங்கடமுடையானுக்கும் ஆசிரியமாக அவன் எழுந்தருளியுள்ள திருவேங்கட மலை. அந்த திருவேங்கட மலைக்கு சமீபத்துல இருந்தா போறோம், அந்த திருவேங்கட மலையே எல்லா நம்மளுடைய பாபம் எல்லாத்தையும் போக்கடித்தரும் அப்படின்றத இந்த தசகத்தினால சொல்ல போறார் சுவாமி தேசிகன். இதுல பாக்குற மதுமதனதயேத்வாம் வாரிதாரா விசேஷ, தயாதேவியை பார்த்து ஒரு சம்போதனம், அவரை பார்த்து கூப்பிடுற மதுமதன தயே என்பதாக. மதுமதன தயே, மதுமதனம் பண்ணவ, அதாவது மதுகைட்டவர் என்னக்கூடிய அசுரர்களை அழைத்தவர் சுவாமி சீனிவாசன். அந்த சீனிவாசனுடைய தயையே என்று சம்போதனம் பண்ற. இது எதுக்காக அப்படின்னா, வேதத்துக்கும் வைதிகர்களுக்கும் விரோதியாக இருந்தவர் மதுகைட்டவர்கள், பிரம்மாவனிடத்திலிருந்து வேதத்தையே அபகாரம் பண்ணிட்டு போனவர்கள், எடுத்துக்கொண்டு போனவர்கள் மதுகைட்டவர்கள். அந்த மதுகைட்டவர்களை அழித்து வேதத்தை மீண்டும் மீட்டு கொடுத்தவர் சுவாமி தேசி, இது சீனிவாசன். ஆகையால அந்த மாதிரியாக நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு ஸ்வரூப பிராப்தமாக இருந்திருக்கிறது, நமக்கு பரம்பரா பிராப்தமாக முன்னோர்கள் மூலமாக பரம்பரை பரம்பரையா தாயதனம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு. திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுன்றது, அந்த கைங்கரியம் பண்றதுக்கு விரோதியாக இருந்திருக்கிற நம்மளுடைய அஜ்ஞானம், நம்மளுடைய அகங்காரம், நம்மளுடைய மமகாரம், இப்படிப்பட்டதான அஜ்ஞானம், அகங்காரம், மமகாரம் இவைகளை போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு பெருமாளுடைய தய. ஆகையால அந்த தயாதேவிய பார்த்து சம்போதனம் பண்ற மதுமதன தயே துவாம். அடுத்தது நான் ஒன்னே ஒண்ணுதான் ஒன்னிடத்துல கேட்கிறேன், என்ன பண்ணணும்னு சொல்றேன். நான் திருவேங்கடமுடையானுக்கு விஜயவாசம் பண்ணி கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நானே அங்கே திருவேங்கடமுடையானுடைய என்னோட சேர்ந்து திருவடியில கைங்கரியம் பண்ணா அவருக்கு கைங்கரியம் பண்ணி மோகத்தாலேற பர்யந்தம் நான் பிரார்த்தனை பண்ணேன். ஆனா அதுக்கு என்னமோ நேர் என்னமோ மேகப்பட்ட காரியம் எல்லாம் இருந்துருக்கு, அதெல்லாம் வேணாம்னு நீ சொல்லிட்டு தயாதேவியை பார்த்து சுவாமி சொன்ன வார்த்தை. இப்போ நான் ஒரே ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன், அந்த திருவேங்கடமுடையான் எழுந்தருடைய உள்ள திருவேங்கட மலையினுடைய தாழ்வரைகளிலே நான் வாசம் பண்ணணும். அந்த வாசம் பண்ணுறதுக்கு பண்ணிட்டேருனாக்கா போகிறோம், வேற ஒன்றும் வேண்டாம். எனக்கு என்ன எப்போ வாசம் பண்ணணும், வாசம் பண்ணுறது என்ன, எப்போ ஒரு வாட்டி கடைசி சமயத்தில் வாசம் பண்ணால் கூட போகிறோம், ஆகையில் அப்போ வாசம் பண்ணிக்கலாம் அப்படின்னா. யாருக்கு வயசு தெரியும், நமக்கு எத்தனை வயசு இருக்கு என்னன்னு யாரான ஒருத்தரால கேரண்டியா சொல்ல முடியும்னு சொன்னாக்க இது பரவாயில்ல. ஆபீஸ்ல நம்ம நுழையிறோம், நுழைச்சா 21 வயசுல நுழைஞ்சாலும், 18 வயசுல நுழைஞ்சாலும், 22 வயசுல நுழைஞ்சாலும், 60 வயசுல ரிட்டையர்மெண்ட், 65 வயசுல ரிட்டையர்மெண்ட் சொல்லி வர்றா. அப்புறம் நம்மளுடைய அவதி 60 வயசு வரைக்கும் தான், 65 வயசு வரைக்கும் தான் இந்த ஆபீஸ்ல நம்ம வேலைன்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி இங்க பிறக்க செய்யே எத்தனை வயசு நாம இருக்க போறோம்னு யாருக்கான கணக்கு தெரிஞ்சதுன்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி நாம காரியம் பண்ணிக்கலாம். ரிட்டையர்மெண்ட் சமயம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, ஆபீஸ்ல அவ என்ன பண்றா, இன்னும் 6 மாசத்துல ரிட்டையர் போறோம், 1 வருஷத்துல ரிட்டையர் போறோம், ரிட்டையர் ஆக போறோம், நமக்கு என்னத்துக்கு அசிசில கரணே புஷி. நம்ம தெரியாது, ஆகையால ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம்தான் ஆயுஷ் இருக்கு, நம்ம பிறக்க செய்ய அது இவ்வளவுதான்றது நம்ம தெரியும், அது இவ்வளவுதான்னு வேணா தெரிஞ்சுக்க முடியாது தவிர ஆயுஷுக்கு முடிவில்லாததான் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி இப்ப நம்ம அதுதான் சொன்னோம், ஆபீஸ்ல போச்சு நமக்கு இத்தனை நாள்ன்றது தெரியும், அந்த மாதிரி நம்ம ஜீவிக்க இவ்வளவு நாள் தெரியாத ஒரு நிலையில இருந்துருக்கு. பெருமாளை எப்ப சேவிக்கிறது, இப்ப சேவிக்கலாமா, அப்புறம் சேவிக்கலாமா, எப்பனா கடைசி சமயத்துக்கு முன்னாடி ஒரு 2 நாள் சேவிச்சா கூட போருமா அப்படின்னு கேட்டேன். நமக்கு எப்போன்றது தெரியாது, ஆகையில சேவிக்க முடியாத போயிடுமே, ஆகையில சுவாமி தேசிக்கிட்ட நமக்கு 120 திருநட்சத்திரம் நமக்கு நான் கொடுத்துருக்கேன், 120 திருநட்சத்திரத்துல வந்து இங்க பெருமாளை சேவிச்சா கூட போறோம்னு அது வரைக்கும் நேர்பாட்டுக்கு எல்லா கிரந்தங்கள்லாம் நிர்மாணம் பண்ணிட்டு பரமத போர் புரிந்துட்டு இருக்கும், திருவேங்கட மலைக்கு கடைசியில வந்துருக்கலாம், அந்த மாதிரி எதனா தயாரி சொல்லிட்டு என்ன பண்றது, அதுக்காக சொல்றார் சுவாமி தேசிகன். அசிசிலகரணேஸ்மின்னு இந்த சரீரத்திலேயே என்னுடைய இந்திரியங்கள்லாம், செவிவாய் கண்மூக்குன்னு தேகம் இருக்க, தேகத்துல இருந்திருக்கிற இந்திரியங்கள் எல்லாம், அதாவது ஞானேந்திரியம், கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடியதான 10 விதமான இந்திரியங்களும் மனசும், இவை எல்லாமே அசிதிலம், சிதிலத்தை அடைவதற்கு முன்பாக, தளர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே நான் திருவேங்கடமலையின் தாழ்வரையிலே வாசம் பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்ற. பகவத் கைங்கரியம் செய்யணும்னு நமக்கு ஆசை இருந்துருக்கு, அந்த பகவத் கைங்கரியம் செய்யறதுக்கு கூட சரீரம் ஒத்துழைக்கணும். சரீரம் ஒத்துழைக்காது போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால பகவத் கைங்கரியம் பண்ண முடியாது. ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன் நானு, இன்னும் அடுத்த மாசத்துல இப்போ கிட்ட கிட்ட நெருங்கி வந்துருக்கு, இது எல்லாம் அதாவது திருப்பாவையில சொல்லுவா, போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் என்பதாக. போவான் போகின்றாரை போகாமல் காத்து என்று சொல்லும் பொழுது எல்லாரும் போயின்னு இருக்காளே, அவெல்லாம் நிக்க வச்சிருக்க, நிக்க வச்சுட்டு உன்னை கூப்பிடறதுக்கு வந்துருக்கா, இந்த போய் இந்த இத்தனை இவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவர்களோட கூட போய் ஆய்ச்சிமார்களோட கூட போய் தோழிமார்களோட போய் அங்க போய் ஒரு கத்தியாயன விரதத்தை அனுஷ்டிச்சு அதனால ஒரு பலன் அடையிறதுன்றது அது அப்புறம் வருது. அந்த போறதே பிரயோஜனம் என்பதாக சொல்லுகிறார். அக்ரூர் எழியா திரை போலையும் திரவேங்கடையா திரை போலவும் அர்ச்சிராதி மார்க்கம் போலவும் என்பதாக பெரியவாச்சான் பிள்ளை இதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். திருவேங்கடமலைக்கு போய் பெருமாளை சேவிக்கிறதுன்றது இருக்க, திருவேங்கடமலைக்கு போய் பெருமாளை சேவிக்கிறதுன்றது அது அப்புறம் ஆட்டம். அந்த திருவேங்கடமலைக்கு போகணும் போகணும் போகணும்னு நினைக்கிறோம் பார்க்கறோங்கோ, அந்த திருவேங்கடமலைக்கு போறதுக்கு ஒரு வருஷம் முன்னையோ 10 வருஷம் முன்னையோ எப்பயோ ஒண்ணு இப்போ முடிச்சுமே நாம ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றது, நான் திருவேங்கடமலையில போய் பெருமாளை சேவிக்க போறேன், யார் யாரெல்லாம் உண்டியில பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோங்களோ அதெல்லாம் எங்கிட்ட கொடுங்கோ, நானும் கொண்டு போய் அந்த திருவேங்கடமலையில உண்டியில சமர்ப்பிச்சு விடுறேன், உங்களுக்கு எல்லாம் என்ன வேணுமோ அதையும் சொல்லுங்க, உங்க சார்பிலையும் நான் பெருமாளுக்கு ஒரு அஞ்சலி சமர்ப்பிக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தருடையும் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம், அதையே புருஷார்த்தமா நினைச்சிட்டு இருக்கோம். அந்த திருவேங்கடமலைக்கு கிளம்ப செய்யே கோவிந்தா கோவிந்தான்னு பகவன் நாமஸ்மரணம் பண்ணிட்டு அந்த திருவேங்கடமலை கிளம்புறோம். அந்த மலையில ஏற செய்ய அந்த கும்பலோட கும்பலா நாமளும் சேர்ந்துட்டு கோவிந்தா கோவிந்தான்னு நம்மளுடைய அதாவது பாரபரசமாக நம்மளுடைய வசத்துல இல்லாமல் பகவான் நாமோச்சாரணம் பண்ணிட்டு எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அவ்வளவு சிரமத்தையும் சிரமமாகவே பாவிக்காமல் நாம் அந்த திருவேங்கட யாத்திரைக்கு போறோம். திருவேங்கடமலை இப்ப அப்புறம் போய் அந்த பெருமாளை ஒரே ஒரு நிமிஷம் தான் சேவிக்கிறோமோ இல்ல அதுலயும் குறைவா சேவிக்கிறோமோ அதை பத்தி அனாவசியம், அந்த போறது இருக்கு பாருங்கோ அதுவே விசேஷமா. அந்த மாதிரி போறது எப்ப போக முடியும் அப்படின்னு இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றார். அக்ரூரர் யாத்திரை போலவும் அச்சிராதி மார்க்கத்துக்கு போவது போலவும் என்பதாக. அக்ரூரர் கம்சனுடைய இடத்துல இருந்தவர், கம்சன் போய் அக்ரூரர் விட்டு நீ போய் கிருஷ்ணன் அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த கிருஷ்ணன் அழைச்சிட்டு வான்னு சொன்னா அந்த கிருஷ்ணனையும் பலராமனையும் அழைச்சிட்டு வரப்போறாரு அக்ரூரர். ஆனா கிருஷ்ணனுக்கு கம்சனால தேஞ்சுதான் வருமே தவிர நல்லது பண்றதுக்கு கூட அழைச்சிட்டு வர சொல்ல. இருந்தால் கூட அக்ரூரர் நினைச்சிட்டு போற நான் போவேன், நான் போகச்சே அக்ரூர கிருஷ்ணரை என்ன பார்ப்பேர், அவர் எங்கேயானா மாடு மேய்ச்சிட்டு இருப்பேர், கல்லு மேல உட்கார்ந்து இருப்பேர், தூரேந்து என்ன பார்த்த உடனே அக்ரூரா வா சௌக்கியமா அப்படின்னு கூப்பிடுவேன், நான் இங்கேருந்து போச்சதையே கிருஷ்ணனுடைய திருவடியில விழுந்து சேவிப்பேன். அப்படி சேவிச்ச உடனே என்ன அப்படியே கிருஷ்ணர் தூக்கி என்ன விழுந்து சேவிக்காத, நான் சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படியே தூக்கி பேர் அணைச்சி பேர் அப்படின்லாம் நினைச்சிட்டு இதையே நினைச்சிட்டு போறேன் அக்ரூரர் யாத்திரை போலவும் என்பதாக. இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிக்கிறதுக்கும் நாம் அந்த பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்கும் இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய சரீரம் ஒத்துழைக்கணும். அந்த சரீரம் ஒத்துழைப்பதுன்றது இருக்கச்சே அந்த சரீரத்துல இருக்கிற இந்திரியங்கள்லாம் ஒழுங்கான நிலையில இருக்கச்சே தான் திருவேங்கடமலைக்கு போக முடியும். அதுக்காக அந்த சமயத்திலேயே எப்பயோ கடைசி சமயத்துல நான் திருவேங்கடமலையானுடைய திருவடியே கொடுக்கிறேன்னு யோசனை பண்ணாதையும், எனக்கு இப்பவே அந்த பெருமாள் எழுந்துள்ள இடத்துல திருவேங்கடமலையின் தாழ்வரையில இருக்கும்படியான பாக்கியத்தை கொடுக்க வேணும் என்பதாக சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்றார். அசிசில கரணே சுவாமி தேசிகன் இதே மாதிரி நாமளும் புரட்டாசி சிரவணம் நடக்க போறது. அந்த புரட்டாசி சிரவணத்துல தேசியன் மங்களா சாசனம் இங்க காஞ்சிபுரத்துல ரொம்ப விசேஷமா நடக்கும், ஒவ்வொரு ஊர்லயும் விசேஷமா நடக்கிறது, திருவேந்திபுரத்துல ரொம்ப விசேஷமா நடந்துட்டு இருக்கு. அந்த மங்களா சாசன சுவாமி தேசிகனுடைய மங்களா சாசனத்தை இப்போ முடிச்சுமே நினைச்சுட்டே பார்த்தோம்னா அக்ரூர் யாத்திரை மாதிரி திருவேங்கட யாத்திரை மாதிரி நினைச்சுட்டே இருக்கலாம். இது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அது காத்தாலையிலேருந்து ஆரம்பிச்சு சுவாமி தேசிகன் தூக்குள்ள இருக்கிற திவ்யதேசங்கள்லாம் அங்க தூக்குள்ள மங்களா சாசனம் பண்ணிட்டு காத்த முறையெல்லாம் முடிஞ்சு பெரிய பான வேடிக்கையோடையும் பானண்டு ராஜ்யத்தோடையும் அதிகம்பீரமா பல்லக்கில் தங்க பல்லக்கில் தேவப்பெருமாளுடைய தங்க பல்லக்கில் தேவப்பெருமாளோட மங்களாசாசனம் பண்றதுக்கு ஏற்பட்ட கொடகளோடையும் பாகவதார்களோடையும் இப்படி அடியார் குழங்களுடன் எழுந்தருளிச்சே பார்த்தமா நினைக்கிட்டேன். தன்னத்தில் மொத்தம் நிறைய தோரணம் கட்டி ஒன்னும் ஆச்சரியமா ஒவ்வொருத்தரும் பெருமாள் எழுந்துள்ளன்னா அவாவாசில கல்யாணம் நடத்துற மாதிரி இருக்கும். சுவாமி தேசிகனுடைய உத்தவம்னாக்க அவாவா பசங்களை கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும். அங்கிருந்து சுவாமி தேசிகன் அந்த மங்களாசாசனத்தை காண கண்ணாயிரம் ஓணும் உள்ள இறங்கி வேற வரணும் பண்ணி கைத்தளத்துல எழுந்தருளி ஒவ்வொரு சன்னதியா மங்களாசாசனம் பண்ணுவார். இப்படி ஒவ்வொரு சன்னதியா மங்களாசாசனம் 12 எல்லாம் முடிஞ்சு புட்டோருஷ்டி ஆண்டுக்கு ராத்திரி 8 மணி 9 மணி ஆயிடும். அப்புறமா பார்த்தோம்னா அந்த புஷ்பருஷ்டி ஆன உடனே பிராகாரத்துல இருந்தது சக்கரத்தாழ்வார் இவரெல்லாம் நம்மாழ்வார் மாதிரிலாம் மங்களாசாசனம் பண்ணுவார். அது காத்தாலேருந்து அதுவும் ஏகாதசியா வந்துடும் பாதி சமயத்துல தேசிக சாத்து முறை காத்தாலேருந்து பட்னியா இருந்துட்டு இவர் போடுக்க மங்களாசனத்துல எல்லாம் அன்னிச்சுட்டு 8 மணிக்கு மேல பார்த்தோம்னாக்கா அவாவா வந்திருக்கும், அது சரீரம் ஒத்துழைக்காது. அந்த மாதிரி இல்லாமல் சரீரம் ஒத்துழைக்கிற மாதிரி இருக்கச்சே அசிதில கரணே ஸ்மின்னு அந்த பகவத் கைங்கரியம் செய்யறதும் நம்ம ஒழுகணும். பகவத் கைங்கரியம் எப்படி பண்ணணும் அது நம்மாழ்வாரால முடியும். ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்பதாக நம்மாழ்வார் பாருகிறார். அந்த மாதிரி திருவேங்கடமுடி அனைத்து நான் கைங்கரியம் பண்ணணும், அந்த கைங்கரியமும் இப்பவே பண்ணணும். என்னுடைய சரீரங்கள்லாம் அதாவது நல்ல ஸ்தித்தில இருந்துட்டு இருக்கச்சே அப்படின்னு சொல்லி சொன்னார். பெருமாள் திருவடி வேணும்னு சொல்ற, இப்ப திருமலையினுடைய தாழ்வறையில இருக்கணும்னு சொல்ற, இப்ப திருவடிக்கும் திருவடி ஓணுன்றதுக்கும் திருமலையில தாழ்வறையில வசிக்கணும்ன்றதுக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்க, இதுக்காக இப்படி கேட்கிறார் அப்படின்னா இதுக்கும் அத்வஸ்து வாஸ்துவாதிக்கம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரகசிய திரைசாரத்துல சுவாமி தேசிகன் சிசகிருத்தி அதிகாரத்துல நாம எப்படி நடந்து கொள்ளணும் ஆச்சாரியாளிடத்துல மாத்திரம் பக்தி இருந்தா போறாது. ஆச்சாரியாளுடைய வஸ்துன்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிற ஆச்சாரியாளுடைய குமார ஆச்சாரியாளுடைய தேவிகள் முதலியவர்களிடத்திலையும் பக்தியோட நாம இருந்துக்கணும். அது மாத்திரமில்ல வாஸ்து என்று சொல்லுகிற கிரக கேத்திர ஆறாமாதிகள் ஆச்சாரியன் எழுந்தருளி இருந்த திருமாளிகை இது, ஆச்சாரியன் எழுந்தருளி இருந்த ஊர் இது, ஆச்சாரியனுடைய தோட்டம் இது என்பதாக ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிற ஒவ்வொன்றையும் நாம் போற்றி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஒவ்வொரு சிஷ்யனுடைய கடமை. நமக்கு திருவேங்கடமுடையானும் திருவேங்கடமுடையானுடைய திருவடியும்தான் பரம உபாதேயம் என்று நினைச்சோமானால் அது தவறு. திருவேங்கடமுடையான் எவ்வளவோ எவ்வளவு உபாதேயமோ திருவேங்கடமுடையான் எழுந்தருளியுள்ள ஸ்தலம் திருவேங்கடம் மலையும் நமக்கு ரொம்பவும் உபாதேயமானது, அடைய வேண்டியது போற்ற வேண்டிய விஷயமாக இருந்திருக்கு. இதையே சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கின்றார் திருவாய்மொழியில். இளருளி இளமை கடுவதன் முன்னம் வளர் மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சோழ் மாலிரும் சோலை தளர் விலராகில் தாவதி சதிரே. இது ரெண்டு இடத்துக்கும் திருமாலிரும் சோலைக்கும் திருமலைன்னு பேரு, இந்த திருவேங்கடமலைக்கும் திருமலைன்னு பேரு. அந்த திருமாலிரும் சோலை தென் திருமலை, இது திருமலை விட திருமலை. அந்த திருமாலிரும் சோலைன்றது உபலக்ஷணம், அது வியாஜம். இது திருவேங்கடமலைக்கு தான் இந்த பாத்திரம் சொல்றது. அது கிளருளி இளமை கடுவதன் முன்னும் பலருளி மாயோன் மறுவிய கோயில். நம்மளுடைய இளமை கெடுவதன் முன்னம் அசிசில கரணே, இளமை கெடுவதுன்றது எப்போ இந்திரியங்கள்லாம் வேலை செய்ய முடியாது போறது இருக்கு பாருங்கோ, ஜர்ஜரிதமா போயிருக்கு பாருங்கோ, அந்த சமயம்தான் இளமை கெடுவதுன்றது. அதுக்கு முன்பாக இந்திரியங்கள்லாம் நல்ல ஸ்தித்தியில இருந்திருக்கச்சே என்கிறாக. வளரொளிமாயோன் மருவிய கோவில், வளரொளிமாயோன் மருவிய கோயில் எம்பெருமானுடைய பிரகாசம் இருந்துருக்க அது வளர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கு. கேட்டாக்க இது வயதாகவாக இது குறைஞ்சுட்டே போயிட்டு இருக்கு, சக்தின்றது குறைஞ்சுட்டே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு சூக்ஷமான ஒரு விஷயம் பார்க்கணும். தேகம் சரீரம் அப்படின்னு ரெண்டு சப்தத்தை நாம சொல்றோம். தேகம்னாலும் உடம்புதான், சரீரம்னாலும் உடம்புதான். தேகன்றதுக்கும் சரீரன்றதுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. தேகம்னாக்க வளர்ச்சியை சொல்லக்கூடியது. ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை ஒவ்வொரு நாளுக்கும் அதனுடைய அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி சொல்லும். இது பறக்கச்சே இருந்ததுனால 10 நாள் கழிச்சு இருந்ததுனால 30 நாள் கழிச்சு இருந்ததுனால இந்த மாதிரி பார்த்தோமானாக்க 1 வயசுல இருந்ததுனால 10 வயசுல இருக்கிறதுன்னு பார்த்தோமானா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ச்சியே இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ் ஆன பிற்பாடு அது அந்த வழக்கு ஒரு பீக் பாயிண்ட்ல இருந்து அதுல இருந்து குறைஞ்சே வரப்போகுது. அது சரீரம் சீரியதே அனைநேற்று சரீரம் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த சரீரன்றதற்கு துளி துளியா துளி துளியா தன்னுடைய இயல்பான தன்மையை இழந்து கொண்டு இருக்கிற நிலை இருக்கு அது சரீரம். இப்ப இளமை இருக்கிற வரைக்கும் தான் அது தேகமா இருந்துட்டு இருக்கும், முதியோர்களுக்கு அது சரீரமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆகையால இந்த சரீரத்துக்கும் தேகத்துக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. நம்மளுடைய நிலை இருக்க இது தேகமா இருக்க செய்ய, அதாவது வளர்ச்சி அடையக்கூடிய நிலையை, அந்த நிலையிலேயே கேவலரோட இளமை கடுவதன் முன்னம் இதுக்கு மேல கிடையாதுன்னு பீக் பாயிண்ட் போயிட்டு மறுபடியும் குறைய போறது பாருங்க, அந்த குறையறதுக்கு முன்னையே போய் அந்த திருமலையை அடையணும். அந்த எம்பெருமானுக்கு நம்மள மாதிரி இருக்கிற ஆசிரியர்கள் வர வர அவருக்கு சந்தோஷம் அதிகமாயிட்டு இருக்கோம். சந்தோஷம் அதிகமாயிட்டுனாக்க அவருடைய தேஜஸ் அதிகமாயிட்டு இருக்கோம். நம்மள மாதிரி இல்ல, மகான்களுடைய மங்களாசாசனம், மகான்களுடைய மங்களாசாசனத்தினால எம்பெருமானுக்கு ஒரு ஏற்றம் வருகிறது. திவ்ய தேசம் திவ்ய தேசம்னு சொல்லுகிறோம், ஆழ்வார்களுடைய பாடல் பெற்றமையினால அதுக்கு ஒரு ஏற்றம் திவ்ய தேசம்னுட்டு. அதே மாதிரி மகான்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஸ்தலத்திற்கு ஒரு ஏற்றம், அந்த மங்களாசாசனத்தினாலையும் வேதாத்தியனத்தினாலேயும் அந்த எம்பெருமானுக்கு சாநித்தியம் கூடிண்டே போயிட்டு இருக்கான், சக்தி கூடிண்டே போயிட்டு இருக்கு. வளரொழிமா யோன் மருவிய கோயில் அப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற இடம் அது திருமாலிருந்து சோலை. திருமாலிருந்து சோலைன்றது மாத்திரம் இல்ல, இது திருவேங்கடமலையும். அந்த திருவேங்கடமலைக்கு அசிதில கரணேஸ்மின்னு என்னுடைய இந்திரியங்கள்லாம் நல்ல நிலையில இருக்கச்சே சிசிலத்தை அடையாமல் இருக்கும் பொழுதே நான் அங்கு போகணும் அப்படின்னு சொன்னார் பிரஹ்லாதன். குருகுலவாசம் பண்ணிருக்கான், குருகுலவாசம் பண்ணிட்டே இருக்கச்சு. அப்போல மகாஜானி இல்லையோ பிரஹ்லாதன், அவரோட கூட அந்த இடத்துல கூடவே இருந்துட்டு இருக்கிற பல சகாத்தியாயிகள்லாம் இருந்துட்டு இருக்கா. அந்த சகாத்தியாயிகள் ஒரு வார்த்தை சொல்ற, வா நீங்க எல்லாம் நம்மளாம் இப்ப சின்ன பசங்க, இப்ப என்ன சொல்லணும், ஹிரண்யகசிப்பு என்னமோ கசிப்பு, ஹிரண்யகசிப்புக்கு நமஸ்காரம், ஹிரண்யகசிப்பு தான் அதாவது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துட்டு இருக்கேன் அப்படி எல்லாம் வாத்தியார் சொல்லி கொடுக்குறாருனாக்க, அதே மாதிரி இப்ப சொல்லிட்டு போவோமே நமக்கு என்ன வந்துட்டு கடைசி காலத்துல நீ சொல்ற நாராயணனோ விஷ்ணுவோ அவரை பாத்துக்கலாமே, இதெல்லாம் என்னத்துக்கு நீ போய் சண்டை போட்டுட்டு இருக்க, இந்த மாதிரி அந்த கூட இருந்த பசங்கள்லாம் சொல்றாளாம். அந்த பசங்களை பார்த்து உபதேசம் பண்றாராம் பிரஹ்லாதாழ்வார். நம்ம கடைசி காலம்ன்றது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாதுப்பா. அதையெல்லாம் இப்பவே பகவான் நாம உச்சாரணம் பண்றது, பகவத் கைங்கரியம் பண்றது, அதெல்லாம் இப்பயே பண்ணணும் என்பதாக. பால்யே கிரீடனகாசக்தாஹவனே விஷஜோன்முகாஹ அஜ்ஞானயந்தி அசக்தாஸ்ச வார்த்தகம் சமுபஸ்திதம் தஸ்மாத் பால்யே விவேகாத்மா யதேதே ஸ்ரேயசே சதா யதேத ஸ்ரேயசே சதா. இளம் வயது எல்லாத்துலயும் விளையாட்டுல போத போக்கிடுவோம். அந்த விளையாட்டுல போத போக்கு இளம் வயதுன்னா ரொம்ப சின்ன குழந்தைன்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் பிரபுத்த தசை, அந்த கொஞ்சம் பிரபுத்த தசையில நாம எது நல்லது கெட்டதுன்னு ஓரளவு பகுத்தறியக்கூடியதான ஒரு திசை. அந்த திசையில மொத்தத்திலயும் விளையாட்டுலயே போயிடுறது யௌவானே விஷயோன்முகாம் எவனுக்காக வந்துருத்துனாக்க சுகானுபவத்திலேயே நம்மளுடைய காலம் மொத்தம் போயிட்டு இருக்கு. அஜ்ஞானயந்தி அசக்தாஷ்ட வார்த்தகம் சமபஸ்திதாம். வயசான காலம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்கோ, கடைசி காலத்துல நமக்கு அஜ்ஞானம் சூழ்ந்து போயிடுறது. அதோட மாத்திரம் இல்ல அசக்தாளாவும் போயிடுறோம். பெருமாள் கைங்கரியம் பண்ணோம்னாக்க மலைக்கு போய் பெருமாளை சேர்க்கணும்னா என்ன நடந்து போக முடியல, என்ன பண்றது, சின்ன வயசுலாம் போகிறதுக்கு வேற ஏதோ காரணமா போயிட்டோம், சின்ன வயசுல போகல, இப்ப போகணும்னு ஆசைப்படுறோம், அசக்தாஷ்ட அசக்தாளா போயிட்டோம்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அஜ்ஞானம் இதுக்கப்புறம் இது பண்ணாது போயிட்டுமே அது பண்ணாது போயிட்டோமேன்னு அதே நினைச்சுட்டு போறது. அதோட இல்லாத இத்தோட நின்று போயிடல, நம்ம சில பேருக்கு ரிட்டையர் ஆன உடனேதான் வேலை அதிகமா போயிடும், அவள் மாட்டு பொண்ணுக்கு குழந்தை வழியை பாத்துக்கணும், குழந்தைய ஸ்கூலுக்கு கொண்டு விடணும், அந்த மாதிரி எல்லாம் ரிட்டையர் ஆன பிற்பாடுதான் காரியம் ஆகிடும். இவா ரிட்டையர் ஆகிட்டா பெருமாளை சேவை சின்ன சம்பாட்டு இருக்கலான்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி அந்த குழந்தைகள் பேரன் பேரன் இப்படி இவளுடைய அஜானத்தை வளர்த்து கொண்டே போறதாக இருந்துருக்கு. ஆகையால ரிட்டையர் ஆன காலத்திலயும் பெருமாளை சேவிக்க முடியாது, பெருமாளை நினைக்க முடியாது. அப்ப எப்பதான் பெருமாளை சேவிக்கிறது? ஆகையில இப்ப சொல்றேன் நான், தஸ்மாத் பால்ய விவேகாத்மா யதேசே ஸ்ரேயசே சதா. பால்யத்திலேயே விவேகமுடையவனாக இருந்துருக்கான், பால்யத்திலேயே பிரயத்தனம் பண்ணி எப்படியான பெருமாள் தனக்கு ஸ்ரேயசை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற பகவத் கைங்கரியத்திலே நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளணும் என்பதாக சொல்லுகின்றார். திருமங்கையாழ்வார் பதிரிகாசிரமத்து வாசரம் ஆரம்பத்திலேயே சொல்லி விடுற, எல்லாரும் பதிரிகாசிரமம் போனோம் போனோம்னு அப்புறம் போய்க்கலாம் அப்புறம் போய்க்கலாம் நினைக்காதுங்கோ, முதலே சொல்றேன். முற்றம் ஊத்துக்கோள் துணையா முன்னடி நோக்கி வளைந்து ஏற்ற கால் போல் தள்ளி மெல்ல இருந்த அங்கு இளையா முன் பெற்றதாகி போல் வந்த பேச்சு பெருமுலையோடு உயிரை அற்ற வாங்கி உண்ட வாஜான் வதறி வண்புதுமே. முற்றமுத்துக்கோள் துணையா முன்னடி நோக்கி வளைந்து, நம்மளால நடக்க முடியல வயசாகி போச்சு, அதுக்கு கோல் துணையா கையில கொம்ப வச்சுட்டு போறது, ஸ்டிக்கரை வச்சுட்டு நடக்கிறது, வாக்கரை வச்சுட்டு நடக்கிறது. அந்த சமயத்துல போய் பத்ரிகாசிரமத்துல போய் பெருமாள் தெரிவிக்கணும்னா பெருமாள் தெரிவிக்க முடியுமா? முன்னாடி நோக்கி வளைந்து தேகம் வேற கூணி போயிட்டு இது முன்ன போறதுக்குள்ள ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள நாலு ஸ்டெப் பின்னாடி போறது, ஈற்ற கால் போல் தள்ளி மெல்ல இருந்து அங்கு இளையாமும். இந்த மாதிரி ஸ்திதி நமக்கு வரத்துக்கு முன்னாடி பத்ரிகாசிரமத்துல போய் பெருமாள் தெரிவிக்கணும்னு ஆரம்பத்திலேயே மங்களாசாசனம் பண்ணச்சே திருமங்கையாழ்வார் சொல்லிட. பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமுலையோடு உயிரை பற்ற வாங்கி உண்ட வளையான் உண்ட வாயான் வரை வணங்குதுமே என்பதாக அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இப்ப பிரார்த்தனை பண்ற. அசிசில கரணேஸ்மின்மே அக்ஷத சுவாசவருத்தம். சுவாசவருத்தி மலை ஏறணும் அப்படின்னு சொன்னவா, மூச்சு காத்துன்றதற்கு ரொம்ப முக்கியம். ஏறச்சு அது நல்ல ஆகையால மேல போக போக மூச்சு விடுறதுக்கே கஷ்டமா போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த மாதிரி இல்லாமல் சுவாசபுத்தி சதியை அடையாமல் இருக்கும் பொழுது வபுஷி கமன யோக்கியே அஸ்மின் வபுஷி கமன யோக்கியே, இந்த சரீரம் இருந்திருக்கு இது செல்லக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது, நடந்து செல்லக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுதே நமக்கு இதனால ஏற்படுறது நமக்கு தெரியாது. நமக்கு ஏதோ 60 வயசுக்கு அப்புறந்தமோ இல்ல 80 வயசு வரைக்கும் எத்தனையோ பேர் நல்லா நடந்து போயிட்டு இருக்கா, அந்த மாதிரி நாமளும் 80 வயசு வரைக்கும் நடந்து போயிட்டு இருப்போம் நினைச்சுட்டு இருப்போம். நம்ம நமக்கு 65 வயசுலயே ஒண்ணும் முடியாத கூட போயிடலாம். அதையால எப்போ அந்த சக்தியோட நாம இருந்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரியான நிலையிலே அத்யவா அத்தசதாந்தேவா மிருத்யுர்வை பிராணினாம் துருவகா என்று வசுதேவர் சொல்றார் கம்சனை பார்த்து. பா கம்சா, நீ எதுக்கு விசாரப்பட்டு இருக்க? யார் யாரெல்லாம் பிறக்கிறவளோ பிறக்கிறவளுக்கு எல்லாம் இன்னைக்கோ 100 வருஷம் கழிச்சோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு போய்தாண்டா ஆகணும், அதை பத்தி போறதை பத்தி ஏன் விசாரப்படுறேன்னா? அந்த மாதிரி சொல்லிட்டாக்கா எல்லாரும் நாளைக்கே சித்தமா இருப்பாளான்னு நான் போறதுக்கு. அவர் சொல்லச்ச முதல்ல வேதாந்தத்தை சொல்லி பார்த்தேன். சரி, நீ ஒரு மாத்திரம் தெரிஞ்சு விவேகத்தோட நடந்துக்கோ, இந்த சரீரம் நிலையானது அல்ல அப்படின்றத மாத்திரம் தெரிஞ்சுட்டு நடந்துக்கோன்றதுக்காக அந்த உபதேசபரமான வாக்கியம் அது. அது அவனுக்கு கம்சனுக்கு சொல்லல, நம்ம எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை. எந்தெந்த நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறது மொத்தத்தையும் உடனே பண்ணிடணும், நினைச்ச உடனே பண்ணிடணும். அல்லனாக்க நமக்கு எண்ணமும் மாறிடும், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் சொன்னா அது எப்பயோ போயிடும், அது பண்ணாதே கூட போயிடும். ஆகையால நான் சொல்றேன், வபுஷி கமன யோகே, இந்த மாதிரி நிலையில எனக்கு ஓணும், எங்க ஓணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரதீதைஹி வாரிதாரா விஜேதைஹி விஷகிரி கடகேது வெஞ்சயத்து. அந்த திருவேங்கட மலைக்கு போனோம் அப்படின்னா மலை மேல இருக்கணும்னு ஆசைப்படுறா, அந்த தாழ்வரையில இருக்கணும்னு ஆசைப்படுறாரா? தாழ்வரையில தான் இருக்கணும்னு ஆசைப்படுறா, மலை மேல இருக்கணும்னு ஆசைப்படலையா? அந்த காலத்துல பெரியவாள்லாம் திருவேங்கட மலையே மலையே திருவிடம்பூர்னு சொல்லிட்டு மலை முழுக்கமே பெருமாளுடைய தேகம், திருவனந்தாழ்வானுடைய திருமேனி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுட்டு அந்த மலையே சேவிப்பா. அதோட மாத்திரமில்ல, மலையில அசுத்தங்கள்லாம் பண்ண மாட்டா. அடியனுடைய பிதாமகன் வலையப்பேட்ட சுவாமின்னு எழுந்தொழி இருந்த, அதாவது கிரகஸ்தாசனத்தில் எழுந்தொழி இருந்த சீனிவாசா தயாரி மகாதிஷ்கன்னு, அந்த சுவாமி திருவேங்கட மலையில மங்களாசாசனம் பண்றதுக்கு எழுந்தொழினாராம். அங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து மங்களாசாசனம் பண்ணார் திருவேங்கடமுடியான. இந்த காலம் மாதிரி இல்லை, இது ஒரு 80 வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போ மங்களாசாசனம் பண்றதுக்கு எழுந்தருளச்சு நித்தியம் கிழந்து மலைக்கு போய் திருவேங்கடமுடியான மங்களாசாசனம் பண்ணுவார். அந்த மலைக்கு போயிட்டு கீழே வர வரைக்கெல்லாம் எந்த விதமான, அதாவது சங்கா நிவர்த்தின்னு சொல்லுவார், வந்து நம்மளுடைய சரீரத்துல அஸ்வஸ்தில அல்பசங்க கூட போகாமல், ஏன்னா இது போனா அந்த திருவேங்கட மலையே ரொம்ப புனிதமான இடம், இந்த இடத்துல நாம போய் அசுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி போய் எழுந்தருள் இருந்து மங்களாசாசனம் பண்ணார்னு சொல்லுவார். பாஷ்யக்காரரே கூட தன்னுடைய திருவடிய அது மேல மத்த மேல வச்சு நடந்து போறதுக்கு சங்கோஷப்பட்டு முழங்கால் முடிச்சுன்னு சொல்லுவா, முழங்காலாலேயே ஏறி நேர்னு அந்த இடத்துக்கு சொல்ற வழக்கம். அந்த மலைக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஏற்றம் திருவேங்கட மலைக்கு. அந்த இடத்துல பார்த்தோம்னா இவர் சுவாமி ஆசைப்படுறது மலை மேல இருக்கணும்னு ஆசைப்படல, மலையினுடைய தாழ்வர்கள்ல தான். அந்த தாழ்வரையில இருந்து ஆசைப்படுறதுக்கு இன்னொரு விசேஷம் இருந்துட்டு இருக்கான். இந்த திருவேங்கட மலையில எல்லா பக்கத்துலயும் அருவிகள்லாம் கொட்டுறதான். இப்ப கூட பார்த்தோம்னா இப்ப சொன்னா ரெண்டு மூணு நாள் என்ன சொன்னா, திருமலையில நல்ல மழை பெஞ்சுதான், திருப்பதியில நல்ல மழையும், அந்த மழையினால ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்லக்கூடியது, ஆழ்வார் தீர்த்தத்துல அப்படியே அருவி கொட்டுறதான், ஜோன்னு கொட்டுன்றதுதான். இது நாம ஒன்னும் பண்ணுவானா, தூரேந்து பார்த்துட்டு இருந்தோமா நம்ம கூட போறோம், அந்த அருவிகள்லாம் கொட்டுறது. அந்த அருவிகள்லாம் கொட்டக்கூடியதாக இருந்திருக்கிற திருவேங்கட மலையின் தாழ்வரையில நமக்கு அருவிகள் கொட்டுறத பார்த்த உடனே இது ஏதோ பிக்னிக் ஷோ மாதிரி இருந்துருக்கோம், ஏதோ பார்த்துட்டு போவோம், இல்லை அருவியில தீர்த்தம் மாட்டிட்டு போயிடுவோம். ஆனா தேசிய கண்ணுக்கு அந்த அருவிகளை பார்த்த உடனே வேற மாதிரி ஒரு எண்ணம் வருதான். எப்படி வருதுன்னா, வாரிதாரா விஜேணி துவாம் பிரதீதை வெஞ்சயத்து, இந்த அருவிகள் மொத்தம் தயாதேவி தான் சொல்றோம். அந்த குளிர்ச்சி நிர்மலத்தம் ரொம்ப சுத்தமாக துளி கூட அழுக்கு இல்லாமல் இருந்திருக்கிறது, இனிப்பு நம்மளுடைய தாபத்தை போக்கடிக்கிறது, பாபத்தை போக்கடிக்கிறது, இப்படிப்பட்ட குண விசேஷங்களை பார்த்த உடனே இது வெறும் அருவிகள் இல்ல, இது ஸ்ரீனிவாசனுடைய தயதான், அருவிகளாக பெருக்கி பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்படின்றத நினைக்கிறாரா சுவாமி தேசிகன். அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற அந்த திருவேங்கடமுடையான் எழுந்தருளியுள்ள திருவேங்கடம் மலையின் தாழ்வரைகளிலே நமக்கு வாசம் வேணும் என்பதாக சொல்லுகின்றார். வாரிதார இந்த திருவேங்கட மலையில இருந்திருக்கிற அருவிகளை மங்களாசாசனம் பண்ற நம்மள்ளார், தென்னலருவி மணி பொன்மொத்தலைக்கும் திருவேங்கடத்தெம்பெருமானி, எழுகுரலருவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்ததம் தந்தைக்கே என்பதாக ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணது. அந்த ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண ரீதியில சுவாமி தேசிகனுக்கு அந்த அருவிகளை பார்த்த உடனே தயாதேவியனுடைய பெருக்காக அனுகிரகத்தின் பெருக்காக நினைத்து, அப்படிப்பட்ட அனுகிரக பெருக்கையுடைய திருவேங்கடமுடையானின் திருமலையின் தாழ்வரைகளிலே எனக்கு வசிக்கும்படியாக பண்ணு, அதுவும் எப்போ நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே நீ பண்ண வேண்டும் என்று தயாதேவியனிடத்துல பிரார்த்தனை பண்ணாராம். அந்த தயாதேவியனிடத்துல பிரார்த்தனை பண்ண உடனே இது மொத்தத்தையும் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா, அந்த சந்தோஷத்துல தயாதேவி சொல்ற, உனக்கு என்ன விசாரம், நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன பண்ணுன்றத நான் சொல்றேன் சொல்லி சொல்ற. இது அடுத்த ஸ்லோகம். அசிசிலகரணேஸ்மின் நட்சத்திரஸ்வாதவ்ரத்தோபிகமனயோக்கே மாசமாசாதயேயம் விஷகிரிகடகேஷு வெஞ்சயத்துப்ரதீதைஹி மாசமாசநதயே த்வாம் பாரிதாரா விஷேணீஹி. நீர் அவதாரம் பண்ணது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு, அதுக்கு இங்க மாத்திரம் இருந்தா போருமான்னா எல்லா இடத்துலயும் போய் பண்ணணும், அகல திருங்கத்திலயும் போகணும், திருவேந்திபுரத்திலயும் போகணும், எல்லா இடத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் போகணும், எல்லா இடத்துக்கும் போகணும், அதெல்லாம் விட்டுட்டு இங்கேயே வந்துடுறேன்ற நேர் விசாரப்படாதையும். உம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கு சாஸ்திரமே சொல்லிருக்கு, நிகிருஹேதேந்திரிய கிராமஹ எத்திர எத்திர வசையன்னரகம் தத்திர தத்திர குருக்ஷேத்திரம் நைமிஷம் புஷ்கரம் ததா என்பதாக புராணத்துல சொல்லிருக்கு. நம்மளுடைய புலன்களை அடக்கி எம்பெருமானிடத்திலே நம்மளுடைய மனசை செலுத்தி யார் யாரெல்லாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எந்த இடத்துல வசிக்கிறார்களோ அந்த இடமே குருக்ஷேத்திரம், அந்த இடமே நைமிஷாரண்யம், அந்த இடமே புஷ்கரம். இதெல்லாம் புஷ்கரம் நைமிஷம் குருக்ஷேத்திரம்லாம் ரொம்ப பிரசித்தமான ஒரு புண்ணியஸ்தலங்களாக சொல்லப்பட்டுள்ளன. அப்பேற்பட்ட புண்ணியஸ்தலங்கள் எல்லாம் நம்மளுடைய புலன்களை அடக்கி எம்பெருமானிடத்திலேயே மனசை செலுத்துபவர்கள் எங்க இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கே அந்த திவ்யதேசங்கள்லாம் வந்துடுறதுன்னு சொல்ற. அந்த மாதிரி நீர் எங்க இருக்கிறோ நீர் இருக்கிற இடத்திலேயே சீனிவாசனோட கூட நானும் வந்து சேர்ந்து விடுறேன். ஆகையால நீர் எதுக்கு விசாரப்படுற, திருவேங்கடமலையினுடைய தாழ்வரையில வாசம் பண்ணணும்னு நீர் பாட்டுக்கு வந்த காரியத்தை நீர் என்ன பண்ணணுமோ அது மொத்தத்தையும் நீர் பண்ணிக்கும், நான் உம்ம கூடையே தான் இருக்கேன், நீர் எங்க இருக்கிறோ அங்கெல்லாம் நான் இருந்துட்டு இருக்கேன், விசாரப்படாதுன்னு தயாதேவி சொல்றாளாம். அந்த தயாதேவியினுடைய வாத்சல்யத்தை சுவாமி நினைச்சு பாத்துக்கிற, நினைச்சு பார்த்துட்டு அது உடனே அடுத்த ஸ்லோகத்துல தானா வந்து விழுது சுவாமி தயாதேவியினுடைய வாத்சல்யத்தை. அவிதிதனஜயோகக்ஷேமமாத்மாஹனபிஜ்ஞம் குணலவரஹிதம் மாம் கோப்து காமாதயேத்வம் வரவதி சதுரைஸ்தே விப்ரமைத்ரிநிவாசே பகுமதி மனபாயாம் விந்ததி ஸ்ரீதரண்யோ. என்ன ரட்சணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த என்னன்னு சொல்றது இருக்கு பாருங்கோ, மாம் இருக்கு பாருங்கோ, அதெல்லாம் எத்தனையோ அர்த்தம் இருந்துட்டு இருக்கு. என்ன நான்னாக்க, நான் என்ன ஏகமா படிச்சவனா, நான் என்ன பெரிய உயர்ந்த குலத்துல பிறந்தவனா, நான் என்ன, எனக்கு என்ன தெரியும், அதிநீச்சமாக இருந்துட்டு இருக்கிற என்ன ரட்சணம் பண்ணணும்ன்றதுக்காக நான் எங்க இருக்கோ அங்கெல்லாம் நீ வரேன்னு சொல்றியே, உன்னுடைய வாசல்யத்தை நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லாம தேசிகன் அருளி செய்கிறார். அப்ப என்னைன்னு சொல்லச்சு தான் எப்படி அவிதிதனிதயோகக்ஷேமம், தனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதவளாக நாம் இருந்துட்டு இருக்கோம். தன்னை பார்த்து சொல்லுகிறது யோகம் க்ஷேமம் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. யோகம்னாக்க இத்தனால் கிடைக்காத ஒரு வஸ்து நமக்கு கிடைக்கிறது இருக்கு பாருங்கோ, அபூர்வார்த்த லாபம், அது யோகம்னு சொல்றது. யாருக்கான லாட்ரி அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, லாட்ரியில பணம் வந்தது, எதனா அவனுக்கு பெரிய யோகம் பா அப்படின்னா, அதாவது அவன் இட்டு பிறந்தவன் இல்லை இந்த ஒரு அதிர்ஷ்டத்தை அடைவதற்கு, இருந்தாலும் அது வரது இருக்க, அது யோகம். அதுக்கப்புறமா க்ஷேமம்ன்றது லப்தஸ பரிபாலனம், நமக்கு கிடைச்சத கண்டபடி அழிச்சுடாத அதை ரட்சணம் பண்றதற்கு பாருங்கோ, அது யோகம். இதுதான் க்ஷேமம். இந்த யோகம் க்ஷேமம், எனக்கு எது யோகம் எது க்ஷேமம் அப்படின்றது நான் தெரியாதவனாக இருந்துட்டு இருக்கேன். இப்ப யோகம் க்ஷேமம்ன்றதுக்கு சுவாமியினுடைய அபிப்பிராய பிரகாரத்துக்கு என்ன அர்த்தம்ன்றத பார்ப்போம். யோகம் அப்படின்னு சொன்னோம்னா இத்தனை நமக்கு எத்தனையோ மகோதமே விதித்தானே சொல்ற, நமக்கு எத்தனையோ ஜென்மங்கள் நாம எடுத்திருக்கோம், இத்தனை ஜென்மங்கள் எடுத்துட்டு இன்னைக்குதான் ஸ்ரீ வைஷ்ணவனா பிறந்திருக்கும், இன்னைக்குதான் நமக்கு சதாச்சாரிய கட்டாட்சம்ன்றது வந்திருக்கு. இப்படிப்பட்ட சதாச்சாரிய கட்டாட்சத்தினுடைய யோகம், இத்தனை ஜென்மங்களா கிடைக்காதது இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆகையால இது அபூர்வார்த்த லாபம், இது யோகம் ஒண்ணு. ரெண்டாவது அந்த ஆச்சாரியாளோட கிடைச்சது மாத்திரமில்ல, ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகிச்சிருக்கா அந்த திருவஷ்டாட்சரம் முதலிய மந்திரங்கள், அது மாத்திரமில்ல அந்த மந்திரத்துக்கு அர்த்தங்களாக அர்த்தமாக சொல்லப்படுகிற ஸ்ரீமத் ரகசியத்ரயதாரம் முதலிய கிரந்தங்களும், அந்த கிரந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களையும் ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா. இந்த அனுகிரகம் இருந்திருக்கு பாருங்கோ, இத்தனை நாளா கிடைக்காத இப்ப கிடைச்சிருக்கிறது இருக்கு பாருங்கோ, இதுக்குதான் யோகம்னு பேரு. இந்த யோகம் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அத சொல்லச்சு சுவாமி இங்க சொல்லச்சு, அவிதிதனிஜ யோகக்ஷேமம். இப்படி யோகத்தை நினைக்கவும் முடியாதவனாக நான் இருந்துட்டுருக்கேன். எனக்கு எது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, எனக்கு இது இந்த மாதிரி இருக்கு. க்ஷேமம்ன்றது என்னன்னு கேட்டாக்க, லப்தஸ்ய பரிபாலனம். ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகிச்சிருக்க, அனுகிரகிச்சிருக்க பிரகாரத்துக்கு நமக்கு ஆச்சாரியால் சொன்னபடி அனுஷ்டானம் பண்ணணும், அது செயல்முறையில காண்பிக்கணும். அதோட மாத்திரமில்ல, அந்த அர்த்தங்களை அனுசந்தானம் மனனம் பண்ணணும். அதே மாதிரியாக சச்சிஷ்யாளாக்கு, நல்லவாளாக இருந்திருக்கவளுக்கு, பெருமாளிடத்துல அதாவது பிரதிபத்தி பக்தி இருக்கிறவளுக்கு இதை உபதேசம் பண்றது. இதெல்லாம் தான் லப்தஸ்ய பரிபாலனம், அடைந்ததை பரிபாலனம் பண்ணுவது, பாலனை ரட்சிப்பது என்பதாக. இந்த மாதிரி ஒரு ரீதியில இருக்கச்சு, என்ன பொருள் சுவாமி தன்னை நைச்சான சந்தானம் பண்ணுகிற, எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதவனாக நான் இருந்திருக்கேன். அவிதி தன் நிஜ யோக க்ஷேமம். சரி, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது போனா போட்டோம், அதை பத்தி ஒன்னும் பரவாயில்ல, இது அது அதை பத்தி பரவாயில்ல. ஆனா ஆத்ம விஷயமான ஞானம் தானா இருக்கா, அது இருந்தா கூட போறோம் அப்படின்னா, ஆத்மா அனபிஜ்யம், ஆத்ம அனபிஜ்யம், ஆத்ம விஷயமான ஞானமே கிடையாது. இது ஆத்ம விஷயமான ஞானம்னு சொல்லச்சு, இந்த சரீரம் இருக்க, இது அதாவது இந்த ஆத்மா இருக்க எம்பெருமானுக்கே அடிமையாக இருந்துருக்கு, எம்பெருமான் தான் சுவாமியாக இருந்துருக்கா, இந்த மாதிரி எண்ணெல்லாம், இதுதான் ஆத்ம விஷயமான ஞானம். நாம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் நம்மளுடைய ஆத்மா, ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் சுதந்திரமாக இருந்துருக்கு, நாம யாருக்கும் அடிமையாக இல்லை. அடிமைத்தனம்ன்றது இருக்க அது அது காட்டிலும் விபரீதம் வேற ஒண்ணுமே கிடையாது, அது மட்டமானது, அந்த மாதிரி எல்லாம் நாம நினைச்சிட்டு இருக்கோம், அது கிடையாது. இந்த ஆத்மா எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் அடிமையாக தான் இருந்துருக்கு. இந்த மாதிரி எண்ணம் இருக்கு ஆத்ம ஜானம், இதுதான் ஆத்ம ஜானம். எனக்கு உண்மையான ஆத்ம ஜானமும் தெரியாதவனாக இருந்துருக்கேன். ஆத்மாஹன் அபிஜ்யம். சுவாமி தேசிகன் சாகிறார், எல்லா திருடத்தை காட்டிலும் ஆத்மாபகாரம்ன்றது இருக்கு பாருங்கோ, இது என்ன எம்பெருமானுடைய வஸ்து, இந்த வஸ்துவை நம்பளுதுன்றது நினைச்சுக்கிறது இருக்க, இதை காட்டிலும் தப்பு வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. எம்பெருமானார் திருடுன்றதுக்கு ஒரு லட்சணம் சொல்றேன், திருடுன்றதுக்கு எல்லாம் திருடு, நாமளும் கேள்விப்பட்டிருக்கோம் திருடு திருடுன்னா என்னது அப்படின்னு ஏதோ எடுத்து போறதுன்னா, அயலாருடைய சொத்தை அயலாருடைய அனுமதி இல்லாமல் நமக்காக நம்மளுடைய சொத்தாக பாவித்து நம்மளது உபயோகத்துக்கு ஏற்புடையதாக செய்வதற்க அதுக்குதான் திருடுன்னு பேர். இது எம்பெருமானுடைய சொத்து இந்த ஆத்மா, அந்த எம்பெருமானுக்கு தெரியாத அந்த சொத்தை தன்னுடையதாக நினைச்சிட்டு நம்மளுடைய உபயோகத்துக்காக பயன்படுத்துறதுன்றதுதான் நாம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். ஆகையால இது பெரிய திருடு. இது ஆத்மா பகார ரசிகே நமயம் அந்நீரதாரிய மதுனா விபுதை கணாதம் சோரோபனி தஞ்சனு புறவத்வபாதே சீக்கிரத்திய தாரகிது மருகசிமாம். தேவநாயக பஞ்சாசத்துல சொல்ற இந்த திருடு இருக்க, சில பேர் சில வஸ்துக்களை திருடினான்னாக்க கொஞ்சம் வெட்கப்பட்டு திருடுவா, என்ன பண்ணி தொலைக்கிறது, இந்த மாதிரி திருட வேண்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஆத்ம சௌரியம் பண்றோம், பெருமாளுடைய வஸ்துவா இருந்திருக்கிற நம்மளுடைய ஆத்மாவை நம்மளுதுன்னு நினைச்சுக்கிறது இருக்கு பாருங்கோ, இத்த உற்சாகமா பண்ணிட்டு இருக்கோம் திருடணும்ன்றது. அதாவது இந்த திருடத்துலயும் ரொம்ப ரசிச்சு திருடிந்து இருக்குமா, ஆத்மா பகார ரசிகேன மயைவதம். அப்படி இத்தனை நாள் வரைக்கும் இந்த ஆத்மா உன்னுடைய வஸ்துவை நான் என்னதுன்னு திருடி வச்சிருந்தேன், இன்னைக்கு கொண்டு போய் அதை உன்னிடத்துல கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன். அது எப்படி சமர்ப்பிக்கிறேன்னா, ஒருத்த காலில் போட்டுக்கிற மெட்டி இல்ல காலில் போட்டுக்கிற சிலங்க, இந்த சிலங்கையே ஒருத்த திருடி போயிட்டா, திருடி போய் ஆற்றுல பொண்ணுக்கோ ஆம்பளுக்கோ யாருக்கோ அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க, கொண்டு கொடுத்தா ஒத்திக்கு போறவே இல்லை, ஒத்திக்கு ரொம்ப பெருசா இருக்கு. ஆட என்னடா இத்த போய் திருடி வந்தோம், எங்கேருந்து கொண்டு வந்தோமோ அங்கேயே கொண்டு காய்ச்சிட்டு வந்துருவோம்ட்டு அங்கே கொண்டு போய் போடுறாளாம். அந்த மாதிரி ஒன்னிடத்துலேருந்து திருடியும் வந்து இது எனக்கு சரிப்படாது போயிடவே ஒன்னிடத்துல திருப்பி நான் சமர்ப்பிக்கிறேன். அப்படி சமர்ப்பிச்சா கூட ஆனா பெருமாள் அத அப்படியே ஏத்துக்கிறாராம். உடம்பட நித்திரடி போயிட்டு திருப்பி இங்க வராதுன்னு சொல்லி சொல்லலையா? அந்த மாதிரி எல்லாம் சுவாமி தேசிகன் எப்படிப்பட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரோ, அதாவது இந்த மாதிரி ஒரு சுவாமி ஒத்தராலதான் அந்த விஷயத்த நமக்கு நம்ம புரிஞ்சு கொள்ளும்படியாக பண்ண முடியும். இது சுவாமியினுடைய சீசோக்தியில இந்த மாதிரி ரசிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருந்துட்டு இருக்கு. நாம தேசிகனை சேவிச்சோம், பெருமாளை சேவிச்சோம்னா பெருமாள் என்ன வஸ்திரம் சாத்தின்னு இருக்காரு, என்ன சாத்தின் இருக்காரு, என்ன திருவாபரணம் சாத்தின் இருக்காரு, என்ன கொண்ட சாத்தின் இருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் நாம பெருமாளை எப்படி சேவிக்கிறோமோ அதே மாதிரி ஆழ்வார்களுடைய சீசூக்தியிலையும் சுவாமி தேசிகனுடைய சீசூக்தியிலையும் எந்தெந்த மாதிரி எண்ணங்கள்லாம் புதஞ்சி இருக்கு அப்படின்றத நாமளும் தெரிஞ்சுண்டு அது அனுபவிக்கணும். ஆத்மானபிஜ்ஞம். சரி, இது இல்லாட்டா போட்டோம், நம்மள்ட எதனா ஒரு நல்ல குணமாவது இருக்கா அப்படின்னு சொன்னார். குணலவ ரஹிதம் மாம், துளி கூட நல்ல குணமே இல்லையா? க்ஷமா, அதாவது க்ஷமா சர்வபூத தயா இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் ஆத்ம குணங்கள் 8. அந்த ஆத்ம குணங்கள் 8 இல்லை. இந்திரியங்களை புலன்களை அடக்கிறது, மன தூய்மை இந்த மாதிரி எல்லாம் சில குணங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, அதுவும் அந்த மாதிரி குணங்களும் இல்லை. இப்ப ஒண்ணுமே இல்லாத இருக்கச்சே, அப்படி இருந்தா கூட என்ன ரட்சணம் பண்ணோம்னு நான் சொல்றேன். பெரியாழ்வார் அருளை செய்கின்றார், நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா என்னும் இத்தனை அல்லால் உண்மையால் உன்னை புழுவும் பேசி புகழ்வான் அன்று கண்டாய் திருமாலே என்பதாக. அதே மாதிரி வாக்கு தூய்மையிலாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன் நாக்கு நின்னையல்லால் அறியாது நான் அதஞ்சுவன் என்பதம் ஒன்று. என்னுடைய நிலை இப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. அத சுவாமி அவிதித நிஜயோகக்ஷேமம் ஆத்மானபிஜ்ஞம் குணலவரஹிதம் மாம் ஒத்து காமாதயேத்வம். என்ன போய் நீ ரக்ஷணம் பண்ணோம் நினைக்கிறியே, என்ன விசேஷம் ஒரே சந்தோஷமா கோரத்தாழ்வான்னு சாய்க்கிறார். அகிருத சுகிருத்தகா சுதுஷ்கிருத்தரகாம் சுபகுணலவலேச தேசாதிகாம் அசுபகண பரஸ்தஹஸ்ராவிருத வரத முருதயம் கதின்வாம் வ்ருணே. தேவபெருமாளை பார்த்து அருளி செய்கின்ற வார்த்தை, அகிருத சுகிருத்தகம் எதனா துளிய இருக்குன்னா அப்படின்னா, எங்க தேடி பார்த்தாலும் எத்தனை வருஷமா இவன் இருந்த ஜீவிக்கையை தேடி பார்த்தாலும் இந்த ஜன்மாந்தரத்துல தேடி பார்த்தாலும் இந்த மூலையில அந்த மூலையில கூட ஒரு துளி கூட புண்ணியமே பண்ணவில்லையா, அந்த மாதிரி மனுஷனா நான் இருந்துட்டு இருக்கேன். அகிருத சுகிருத்தகம் சுதுஷ்கிருத்தரகம். சரி, புண்ணியம் பண்ணாட்டா போறான், வெறுமையானா இருந்துட்டு இருக்கானா அப்படின்னா சுதுஷ்கிருத்தரகம் நிறைய, அதாவது பண்ணக்கூடாததுலாம் நிறைய பண்ணவனாக இருந்துட்டு இருக்கு. சரி, அப்படி இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம், எதனா நல்ல குணங்கள் இவனிடத்துல தயை மாதிரி வாத்சல்யம் மாதிரி எதனா குணம் நல்ல குணம் எதனா இருக்கா அப்படின்னு கேட்டேன். சுபகுண லவசே லவலேஷ தேசாதிகா, சுபகுணங்கள் அப்படின்னு ஏதாவது எந்த ஊர்ல ஏன்னா யாருக்கான இருந்துருந்தாக்கா அந்த இடத்துலயே இல்லாத இடமா நான் இருந்துட்டு இருக்கேன், வாசமே பண்ணாதவனாக இருந்துருக்கேன். அதுக்கு எனக்கு ரொம்ப தூரத்துல இருந்துட்டு இருக்கேன், ஒரு துளி கூட லவலேசம் கூட என்னிடத்துல சுபகுணமே இல்லாதவராக இருந்துட்டு இருக்கேன். சுபகுணம் இல்லாத போனா போயிட்டு போறது இந்த காமம் குரோதன்ற மாதிரி அதெல்லாமாவது இல்லாத இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா அது ஒன்னு ரெண்டு இல்ல, அசுப குண பரசஹஸ்ராவிருதம் ஆயிரக்கணக்கில் என்னிடத்துல அது இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட என்ன ரக்ஷணம் பண்ணணும்னாக்க, அப்பா தேவபெருமாளே மழை சாமான்யமாலாம் என்ன ரக்ஷணம் பண்ண முடியாது, ஒரு தயம் அதாவது பெரிய தயை உடையவனாக இருந்திருக்கு, அல்பமான தயெல்லாம் இருந்தா போறாது, அப்பேற்பட்ட பெரிய தயை உடையவனாக இருந்திருக்கிற ஒன்னை நான் சரணமாக அடைகிறேன், ஒன்னாலதான் என்ன ரட்சணம் பண்ண முடியாது, வேற யாராலையும் ரட்சணம் முடியாது என்றத சாய்க்கிறார். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் தன்னை நினைச்சுக்கிறார், அவரை நினைச்சுக்கல நம்மளதான் சொல்லிக்கிற, அவிதி தனுஜ யோகக்ஷேமம் ஆத்மான அபிஜம் குணலவரஹிதம் மாம் கோப்து காமாதயேத்வம். என்ன ரட்சணம் நினைக்கிறீயே, இது பண்ண உடனே உனக்கு ஒரு பெரிய கிரெடிட் வருது என்ன ரட்சணம் பண்றதுனால அப்படின்னு. எப்படி ரட்சணம் பண்றான்றத பாக்கணும். பார்வதி சதுரைஸ்தே விப்ரமை ஸ்ரீநிவாசே ஸ்ரீநிவாசே பார்வதி. பெருமாள் எப்பவுமே அவாவா என்னென்ன கர்மா பண்ணிருக்காளோ அந்த கர்மாவுக்கு தகுந்த பலத்தை கொடுக்கிறவன். அப்படிப்பட்ட பலத்தை ஒரு இம்மி கூட மாறமாட்டேன். அப்படிப்பட்ட எம்பெருமானை கூட தன்னுடைய வாக்சாத்துரியத்தினாலேயும் தன்னுடைய லீலா விசேஷங்கள்னாலேயே பெருமாளையே அந்த எண்ணத்தை மாற்றும்படியாக பண்ணக்கூடியவளாக இருந்திருக்கலாம். தே சதுரைஹி விப்ரமைஹி அல்லிமலர் போகமயக்கு என்பதாக ஆழ்வார்கள் அருளை செய்கின்றார். அந்த மாதிரி இவளுடைய தயாதேவியினுடைய விப்ரமங்களினாலே அவருடைய சேஷ்டிதங்களினாலே பெருமாளையே பரவசமாக ஆக்கி இது அத பண்ணிட்டு விப்ரமை ஸ்ரீநிவாசே பகுமதி மனபாயம் விந்ததி ஸ்ரீதரண்யோ. அங்க பெரியவரட்டியாரும் மகாலட்சுமி அதாவது பூமி பிராட்டியாரும் எழுந்துள்ள இருந்திருக்கா. அவ ரெண்டு பேருடைய பகுமதியை அவ ரெண்டு பேருடைய ஒரு கௌரவத்தை தயாதேவிக்கு கிடைக்கிறதாம். தயாதேவிய சபத்னின்னு சொல்ற, சபத்னின்னாக்கா அவர்கள் ரெண்டு தேவிகள் இருக்க மாதிரி தயாதேவியும் ஒரு தேவி. அந்த சபத்னிகளா இருக்கிறதுலேருந்து ஒரு பாராட்டை பெறுவது என்பது சுலபமான விஷயம் இல்லை. ஆனா அவர்களிடத்திலேருந்தே பாராட்டை பெறுகிறாளாம் தயாதேவி. எப்படி பாராட்டை பெறுகிறாள்? தயாதேவியினுடைய ஒரு பிரேரணையினாலதான் ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுட்டு மாயாவி பரமானந்தம் தத்வா வைகுண்டம் உத்தமம் சுவாமி புஷ்கரணி தேரே ரமயா சகமோத தேர்னு அந்த சுவாமி புஷ்கரணத்துக்கு அருகிலே பெரிய பிராட்டியாரோடு கூட அலர்மயல் மங்கையுரை மார்பான்னு சொல்லக்கூடியதாக திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருந்திருக்கார். எதுக்காக? ஆசிரித ரட்சணத்துக்காக. இந்த ஆசிரித ரட்சணத்தை தான் பண்ணணும்னு அவ ரெண்டு பேரும் நினைக்கிறா. அவ ரெண்டு பேரும் நினைக்கச்சே இவா பண்ண பாப்பங்கள்லாம் பாக்கச்சே பெருமாள் சாதாரணமா கேட்க மாட்டேரே, இவருடைய நிகிரக சங்கல்பத்தை சமயம் பார்த்துருக்கா, எப்படி மாத்துறது எப்படி மாத்துறதுன்னு யோஜனை பண்ணிட்டே இருக்கிட்டு அவ காரியத்தை இவ பண்ணிட்டாளாம். தயாதேவி பண்ணிட்டா, தயாதேவி பண்ண உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகையால அவ ரெண்டு பேரும் சேர்ந்து தயாதேவிய பாராட்டுகிறாள் என்பதாக சொல்லுகிறார். பகுபதி மனபாஜம் விந்ததி ஸ்ரீதரண்யோ. இது பெருமாளே வசுதெய்வ குடும்பம், அதாவது பெரிய குடும்பி, அவர் மாதிரி குடும்பி யாருமே கிடையாது. லோகத்துல இருக்கிற சேதனா சேதங்கள் மொத்தம் எம்பெருமானுடைய குடும்பத்துல அந்தர்போதமா இருந்துட்டு இருக்குவா. இதுல பெருமாள் தகப்பனார் ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்க, தகப்பனார் ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்க பெருமாள் தப்பு செய்கிற பசங்க ஸ்தானத்துல நாம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். தாய்மார்கள் ஸ்தானத்துல பூமி பிராட்டியும் பெரிய பிராட்டி மகாலட்சுமியும் இருந்துட்டு இருக்கா. இந்த பெருமாளோட தகப்பனாருக்கு இருக்கிற குழந்தை மேல இருக்கிற கோபத்தை எப்படி போக்கடிக்கிறதுன்னு இவா ரெண்டு பேரும் சமயம் பார்த்து யோஜனை பண்ணிட்டு இருக்கா. யோஜனை பண்ணிட்டே இருக்கச்சே தயாதேவி திடீர்னு புரிந்து அவருடைய கோபத்தை மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவா ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு போயிடுறது. இந்த நிலையதான் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அருளை செய்கின்றார். அவிதித நிஜயோகக்ஷேம ஆத்மானபிஜ்ஞம் குணலவரஹிதம் மாம் கோப்த காமாதயத்வம் பரவதி சதுரைஸ்தே விப்ரமை ஸ்ரீநிவாசே பகுமதி மனபாயாம் விந்ததி ஸ்ரீதரண்யோ. இப்படிப்பட்ட பெரிய மாதா பிதா எல்லா ஸ்தானத்திலையும் இருந்திருக்கிற திருவேங்கடமுடையான், அந்த திருவேங்கடமுடையானுடைய தயை இவர்களுடைய கட்டாட்சத்திற்கு பரசஹஸ்திரம். எப்பொழுது பார்த்தாலும் எப்பவும் நாம நல்லது பண்றோமான்னாக்கா அது யோஜனை பண்ணி பார்த்தா ஒண்ணுமே நல்லது பண்ற மாதிரியே தெரியல. எப்ப பார்த்தாலும் ஏதோ தவறே பண்ணிட்டு இருக்க மாதிரி நாம நினைச்சிட்டு இருக்கிறேன். நமக்கும் பெருமாள் நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவான்ற ஒரு எண்ணம். இந்த எண்ணத்தை ஏற்படுத்தினவர் சுவாமி தேசிகன். ஆகையால அந்த திருவேங்கடமுடையானிடத்திலையும் தயாதேவியனிடத்திலையும் சுவாமி தேசிகனிடத்திலையும் பக்தியை பண்ணி அவர்களுடைய திருவடியில நம்மளுடைய பிரணாமங்களை சமர்ப்பிச்சு அவர்களாலதான் நமக்கு ஒரு ஓய்வு ஏற்படும் என்பதையும் நாம் நினைத்து மீண்டும் மீண்டும் அந்த தயாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணி மீண்டும் மீண்டும் அந்த தயாதேவியையே தஞ்சமாக புகுந்து நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். கவிதா கே சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.